வணக்கம். தமிழ்நாடு மாணவரைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஞானப்பிரகாசம் நண்பர் கனகராஜ் அவர்களுடைய கேள்விக்கும் பதில் இது. தென்னந்தோப்பு பொறுத்தல கனகராஜ் வந்து நீள நீளமாக ட்ரெஞ்ச் எடுத்து அதில் இந்த மட்டைகள் குப்பை இந்த தழையிலே தழைகள் எல்லாம் போட்டு அதில் தண்ணி விட்டுட்டுருக்கிறாரு. இந்த ட்ரெஞ்சோட அகலமும் ஆழமும் ரொம்ப பெருசாக இருக்குது. இதனால் என்னாகவும் மிக அதிகமான அளவில் நீர் வந்து அது உள்ளே கொள்ளுது. ட்ரெஞ்சோட அகலத்தாலையும் ஆழத்தாலையும் சீக்கிரமாக அந்த நீர் காஞ்சி போயிடுது, ஆவியாயிடுது. அந்த நீர் வந்து சேமிப்பாக நிற்க மாட்டேங்குது, மண்கண்டத்தை ஊடுருவவும் மாட்டேங்குது. நம்ம இப்போ 2-2.5 அளவுக்கு குழி எடுத்து அதில் நீரை பாய்ச்சினோம்னா, முழு கொள்ளளவாக பாய்ச்சினோம்னா, கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலே 2 அடி அகலத்துலேயும் 2 அடி ஆழத்துலேயும் உள்ள ஒரு சின்ன தொட்டி மாதிரியான ஒரு குழியை நிரப்பிட முடியும். அது மேலே உள்ள குழியே அதுக்கு சாட்சி. அது சுலபமாக அந்த மண்கண்டத்தை ஊடுருவி போயிடும். அதாவது அதிகமான அளவில் இடப்பரப்பாக நினச்சிரும், அந்த மண் சீக்கிரம் ஆவியாகாது. அவருடைய ட்ரெஞ்சை வந்து அவர் நாளைக்கு எடுத்து வீடியோ போடுவார், அதையும் பாருங்கள். இப்போ தென்னந்தோப்பை பொறுத்தவரையில் கனகராஜ் உங்களுக்கான பதிலையும் இதில் சேர்த்தே சொல்கிறேன். தென்னந்தோப்பை பொறுத்தவரையில் நிறைய பைப் லைன் போட்டு நீங்கள் தென்னை மரத்தை வேற சுற்றி தண்ணி பாய்ச்சிட்ருக்கீங்க. அதனால் முதல்ல அந்த ட்ரெஞ்செல்லாம் மூடிட்டு, நீங்கள் சொன்னது மாதிரி ரொம்ப ஆழமாக எடுத்திங்கன்னா நிறைய வேர் வெட்டுப்படும். அதனால் கூடுமான வரைக்கும் ரொம்ப மேலாக ஒரு 1/2 அடிக்குள்ளே அப்படியே சுரண்டி அந்த வரப்பு போடுறது தான் நல்லது. மண்வெட்டியால் ஆட்கள் கிடச்சாங்கன்னா மண்வெட்டியால் எடுத்து போடுறது நல்லது. ஒரு 1 அடி 1.5 அடி அளவுக்கு இப்போதைக்கு போட்டுட்டால் மறுபடியும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அதிகப்படுத்திக்கலாம். நம்ம அதிகப்படுத்திடலாம். அதே சமயம் அந்த ட்ரெஞ்செல்லாம் மூடிட்டிங்கன்னா அந்த 4 மரத்துக்கு ஒரு குழி அப்படிங்கிற அளவில் குழி எடுத்து அதில் வந்து நீர் பாய்ச்சினா போதும். அந்த முறையை நம்ம கொண்டு வரலாம். ஆனால் 2-2.5ங்கிறது கட்டாயமாக இருக்கணும். அப்போ தான் அந்த 2 அளவுக்கு 2-2.5 அளவுக்கு குழி எடுத்து அதில் நீர் பாய்ச்சினா தான் ஓரளவு அந்த நீர் வந்து அக்கம் பக்கத்தில் உள்ள மரங்களுக்கு போதுமான அளவாகவும் அந்த நீர் வந்து 4 பக்கமும் நனையிறதுக்கும் அந்த மரம் வந்து சுலபமாக அதை 4 மரங்களும் சேர்ந்து அதை எடுத்துக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ட்ரெஞ்சை மூடி நிச்சயமாக சமதரையாக மாற்றணும். ஒரு மாதம் கழித்து மழை பிடிக்கும் போல் தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த குழிகளை வந்து மூடிடணும். அல்லது இப்போ தொடர்ந்து மழை பெய்யற இருந்தால் மழைக்காலம் முடிஞ்ச பிறகு கூட குழி எடுத்துக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம். நாளைக்கு இந்த ட்ரெஞ்சோட அகலத்தையும் எடுத்து காமிங்க, அந்த ட்ரெஞ்சை மூடுனத்தையும் எடுத்து காமிங்க. அதே போல் எடுத்துருக்கிற குழியில் நீங்கள் நீர் நிரப்பியிருக்கிறத இன்றைக்கி நான் காட்டியிருக்கிறேன். சரியா? பதிவுகள் இருந்ததுன்னா குழுவிலேயே கொண்டு வாங்க. அது பல பேருக்கு உதவியாகவும் இருக்கும், பயனாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.